போய் வா போய் வா என்றே எனக்கே விழிகள் தந்தேன். மெலிதாய் மெலிதாய் நான் இருந்தேன், மிக எளிதாய் எங்கும் நடந்தேன், இன்று உன் நெஞ்சில் சுமந்தே நான் நடந்தேன், நடந்ததும் விழுந்தேன். என் கண்ணின் சிறையில் நடப்பேன், அது நிரந்தரமாய் நீ இருக்க இமைகள் வேண்டும் என்பு. மேற்கு திசையை நோக்கி நடந்தால் இரவு கொஞ்சம் சீக்கிரம் வருமா? தூங்கும் தேவை ஏதுமின்றி கனவுகளும் கைகள் விழும்.